கசிந்து படிக்கும். சந்திரரே வாரும் சுந்தரிய பாரும் சதிராட்டம் சொல்லிக் கொடுக்கும். அது தேனூட்டும் இங்கு பாலாரும் தேனாரும் தாலாட்டும் பொழுது பாய் மேல நீ போடு தூங்காத விருந்து. பாடும் பாட்டல்லோ அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும். சொல்லியொரு மேளங்கொட்ட வேளை வந்தாச்சு கண்ணம்மா. மல்லியப்பூ மாலை கட்ட மாறியிட வேளை கிட்ட மஞ்சள் போட்டாச்சு பொண்ணம்மா. கடலோரம் காத்து ஒரு கவி பாடும் பாத்து காணாம நூலானே ஆளான தோளோடு நான் சேர கூறா ஒன்று கூடும் என்றல்லோ. அந்தியில வானம் தந்தனத்தோம் போடும் அலையோட சிந்து படிக்கும். சந்திரரே வாரும் சுந்தரிய பாரும் சதிராட்டம் சொல்லிக் கொடுக்கும். சந்திரரே வாரும்